மத்த விரல் மொத்தமா பட்டினிய கிழக்கு நீயில் காட்டு வண்டி என் மூளை குடையும் நண்டி உன் பத்து விரலின் பசிய போக்கும் பந்தி நான் தானா அடி கொள்ளைக்கார கண்ணே சிறு கொலைகள் செய்யும் பெண்ணே அடையெட்டி போனா என்ன ஒன்ன விட்டு செல்வேனா மறைச்சா அது கொடுமை பத்து விரல் உனக்கு பத்து விரல் உனக்கு பத்து விரல் மட்டும்தான் தித்திக்குது எதுக்கு உன்னை தொட்ட விரல் தான் தித்திக்குது எனக்கு மத்த விரல் மொத்தமா பட்டு நீ கிடக்கு பறிப்பதன் தரம அழக மறைச்சாது கொடுமை